ശ്രീമന്നൂതനരംഗനഹരിതരാരബ്ധാത്മവിദ്യാലയം ശ്രീമന്നൂതനലക്ഷ്മണഹരിതരാർത്ഥംപ്രാപ്തതുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസന്തലസുധാലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമന്നൂതനവാഗതീശയമിദം ഭക്ത്യാശ്രയാമോ ഗുരും നവ്യഭാഗീശയോഗീന്ദ്രഹയാസ്യ പരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാഹര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പദം യസ്യ വാഗ്വൃദ്ധി പര്യന്താ യതി രാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണനബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. கற்பா ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாலி ஒன்றன்றையே நற்பாலயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே. சபாயை நம ஹம்ச சந்தேசத்துல இன்னைக்கு நாமோ முதல் ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். சென்ற வாரம் ஹம்ச சந்தேசத்தினுடைய அவதாரிக்கையை அனுபவித்தோம். சுவாமி தேசிகன் எப்படியெல்லாம் இந்த ஹம்ச சந்தேசத்தை இயற்றியுள்ளார் அப்படின்றது மிக அழகாக காளிதாசனை திருஷ்டாந்தமாக காட்டி, காளிதாசனை திருஷ்டாந்தமாக காட்டினாலும் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்தில் சுவாமி தேசிகன் கையாண்ட விதம் மிக அற்புதமாக, எப்படியெல்லாம் பெரியோர்களுடைய உரையின் மூலமாக விளக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றதையும் நாம் பார்த்தோம். ஹம்ச சந்தேசத்தினுடைய முதல் ஸ்லோகம், வம்சே ஜாத சவிதுரணகே மாணயன்மானுஷத்வம் தேவஸ்ரீமான் ஜனகதனயாஹன்வேஷணே ஜாகரூகா ப்ரத்யாயாதே பவனதனயே நிஷ்சிதார்த்தஸ்ஸகாமி கல்பாகாராம் கதமபி நிஷாம் ஆவிபாதம் விஷேஹே. வம்சே ஜாத சவிதுரணகே மாணயன்மானுஷத்வம் தேவஸ்ரீமான் ஜனகதனயாஹன்வேஷணே ஜாகரூகா ப்ரத்யாயாதே பவனதனயே நிஷ்சிதார்த்தஸ்ஸகாமி கல்பாகாராம் கதமபி நிஷாம் ஆவிபாதம் விஷேகே. எந்த ஒரு காவியத்தையும் எழுத ஆரம்பிக்கும் பொழுது மங்களாச்சரண ரூபமாக எழுதுவது என்பது கவிகளுடைய மரபு. மங்களம் மூன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதாத்மகமான மங்களம், நமஸ்கிரியா ரூபமான மங்களம், வஸ்து நிர்தேசாத்மகமான மங்களம் என்று மூன்று வகைப்படுகின்றன. எம்பெருமான் உங்களை காப்பாற்றட்டும், நான் நிர்விக்னமாக எனது காரியம் நடைபெறுவதற்கு எம்பெருமானை சேவிக்கின்றேன், இந்த மாதிரியான ரீதியில அமைந்திருந்தால் அது ஆசீர்வாதாத்மகம், அப்படி நமஸ்காராத்மகமான மங்களம் என்று சொல்லப்படுகிறது. நேரடியாக காவியத்தை ஆரம்பித்தால் அது வஸ்து நிர்தேசாத்மகமான மங்களம். பொதுவாக காளிதாசனுடைய கிரந்தங்கள் எல்லாம் பார்த்தால் ஆசீர்வாதாத்மகமாக இருக்கும். பிரத்யக்ஷாபி ஸ்தனுபிர் அவத்துவஹா தாபிர் அஷ்டாபிர் ஈஷஹா அவது பா தூ இப்படி எல்லாம் இருக்கும். அந்த வகையில் பார்த்தால் சுவாமி தேசிகன் தன்னுடைய ஹம்ச சந்தேச காவியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஸ்லோகத்திலேயே பிராணநாயிகாவாக இருக்கக்கூடிய பிராட்டி சீதாதேவியினுடைய விருத்தாந்தத்தை அழகாக சாதிக்கின்றார். எப்படி ஆரம்பிக்கிறது இந்த கதை அப்படின்னால், ஆஞ்சநேய சுவாமி லங்கைக்கு சென்று பிராட்டியை கண்ட பிறகு எம்பெருமான் திருவடிவாரத்திலே அதை விஜயாபிக்கும் பொழுது திருஷ்டா சீதா நசானீதா அப்படின்னு தெரிவித்தபடி ஹனுமனுடைய திருவாக்கால அறியப்பெற்று எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் தன்னுடைய காதலியினுடைய சேர்க்கையை உள்ளம் பூரிக்க எதிர்நோக்கக்கூடியவனாக அழகான ஒரு சோலையை பார்த்து அங்கு அமர்ந்த திருக்கோலத்திலே இதை சாதிப்பதாக சுவாமி தேசிகன் எண்ணிக்கொண்டு மங்களாச்சரணமாக இங்கே வஸ்து நிர்தேசாத்மகமான ஒரு மங்களத்தை அருளி செய்கிறார். இது சுவாமி தேசிகன் வஸ்து நிர்தேசாத்மகமான மங்களத்தை அருளுகிறார் என்று ரசாஸ்வாதினி உரையானது இதை தெரிவிக்கின்றது. பல மகான்கள் இதற்கு உரையிட்டிருக்கிறார்கள். பிரகாரசுவாமி மிக அழகாக உரையிட்டிருக்கிறார். உத்தமூர் சுவாமி மிக அழகாக ஒரு ஸ்லோகத்திற்கு இரண்டு மூன்று அர்த்தங்களை சாதித்து இதை அபிநவ தேசிகனானபடியினால் சுவாமி தேசிகனுடைய காவியம் வெறும் சிருங்கார விப்ரலம்ப சிருங்கார ரசமாக மட்டும் இருக்காது, கண்டிப்பாக வேதாந்த கருத்துக்களையும் உள்ளடக்கியதாகத்தான் இருக்கும் என்று காரணத்தினாலே ஸ்ரீ உவே உத்தமூர் சுவாமி இதற்கு ஒரு ஸ்லோகத்திற்கு இரண்டு மூன்று அர்த்தங்களை கூட தெரிவிக்கின்றார். அதேபோல உப்புளியப்பன் கோவில் சுவாமி மிக அழகாக இதற்கு உரையிட்டிருக்கிறார். தற்பொழுது எழுந்தருளியிருக்கக்கூடிய எல்லோருடைய பிரீத்திக்கும் பாத்திரமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஏபிஎன் சுவாமியும் இதற்கு அழகாக உரையிட்டிருக்கிறார். ஆனால் புத்தகம் இன்னும் வெளிவரவில்லை. அதை தட்டச்சு செய்தவன் அப்படின்ற காரணத்தினால அடியேன் அந்த உரையையும் சேர்த்துக்கொண்டு இதில் இந்த சமயத்திலே உபன்யசிக்கின்றேன். இவர்கள் எல்லோருக்கும் நான் எப்படி என்றென்றும் தன்யனாக இருக்க கடவேன். அதனால ரசாஸ்வாதினி வியாக்கியானம் இது ரொம்ப அழகா சொல்றது இந்த மங்கள ஸ்லோக விசாரத்தை பற்றி. பவான் நாராயணோ தேவஹா ஸ்ரீமான் சக்ராயுதோ ஹரிஹி அப்படின்னு யுத்தகாண்டத்தில் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார். யார? சக்கரவர்த்தி திருமகன். அதை அனுசரித்தேதான் சுவாமி தேசிகன் என்ன பண்றார், இந்த இடத்துல தேவ ஸ்ரீமான் அப்படின்ற பத பிரயோகத்தை அருளி செய்கிறார். ஸ்ரீமான் அப்படின்னா பிராட்டியுடன் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அலர்மேல் மங்கை உரைமார்பன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கேட்கலாம், நமக்கெல்லாம் தோன்றும், இது வந்து சீதா வியோக பிரகரணம் தானே, சீதையை பிரிந்து அவர் தனிமையிலே வாடிக்கொண்டு இருக்கிறார் அல்லவா, அப்படி இருக்கும்பொழுது எப்பொழுதும் பத்னி விசிஷ்டனாக எழுந்தொள்ளியிருப்பது என்பது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் எம்பெருமானுடைய அபிநயங்கள், உண்மை கிடையாது. நாமெல்லாம் இந்த லோகத்திலே பிறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் தன்னுடைய வேஷத்திற்கு தகுந்தா போல அபிநயங்களை வெளிப்படுத்துகின்றான். அன்னை சராசரங்களை வைகுந்தத்துக்கு ஏற்றுவதற்காக எம்பெருமான் இந்த லோகத்திலே அபிநயங்களை செய்கிறான். சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சொல்றார், யத்பாவேஷு பிருத்க்விதேஷு அப்படின்னு ஸ்ரீஸ்துதியில சொல்லும்பொழுது அவனுடைய ஒவ்வொரு அவதாரங்களிலும் பிராட்டியும் அனுரூப பத்னியாக அவதரித்து அபிநயிக்கின்றாள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆகையினால தேவஹா அப்படின்ற சப்தம் இருக்கே திவு கிரீடா அப்படின்ற ஒரு தாத்துவின் மூலமாக ஏற்பட்டது. திவு கிரீடா அப்படின்ற தாத்துவுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஜென்மஸ்தேம பங்காதி லீலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகத்தில். அளவிலா விளையாட்டு உடையவன் அப்படின்னு கம்பன் வர்ணிக்கின்றார். மோதத்தே பகவான் பூதைஹி பாலகா கிரீடன கயிறிவ அப்படின்னு சில பிரமாணங்கள் காட்டுறது. ஆழ்வாரும் துயரில் மலியும் மனுஷர் பிறவி அப்படின்னு சொல்லி கண் காண வந்து அப்படின்னு திருவாய்மொழி ஆரம்பத்தில் சொல்றார். இப்படியெல்லாம் ஒரு சிறந்த நடிகனாக விளங்கக்கூடியவன் எம்பெருமான், இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை லீலையாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஈசன்னபி மகாயோகி சர்வசிய ஜெகத்பிரபு கர்மான் யாரபத்தே கருத்தும் கீ நாசைவ துர்லபஹா அப்படின்னு இருக்கார் மகாபாரதத்தில். எல்லாவற்றிற்கும் தலைவனாகவும் ஆச்சரியமான ஞான சக்திகளை உடையவனாகவும் அனைத்தையும் நியமிப்பவனாக இருந்தாலும் தூது போகுதல், மனைவியை பிரிந்து கஷ்டப்படுதல், இந்த மாதிரியான ஒரு சாதாரண ஜீவன் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவானோ அப்படியெல்லாம் கஷ்டப்படுவது போல அபிநயங்களை செய்து கொண்டிருக்கின்றான். மனுஷ தேகினாம் சேஷ்டாம் இத்தேவம் அனுவர்த்ததே லீலா ஜெகத்பதேஹே தஸ்ய சந்தத சம்பிரவர்த்ததே அப்படின்னு விஷ்ணு புராண ஸ்லோகம் இருக்கு. ஜீவர்களுடைய செயல்களை ஒத்து இருக்கக்கூடிய ஜெகத்பதியான பரமாத்மா அப்படின்னு சொல்றார். ஒத்து இருக்கக்கூடியதான் ஜீவர்கள்லாம் எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்படியே எம்பெருமானும் இந்த லோகத்திலே கஷ்டப்படுவது போன்ற ஒரு செய்கைகளை செய்கின்றான். அதெல்லாம் அவனுடைய சங்கல்பம், அவனுடைய சங்கல்பத்தினால ஏற்படக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுறான். ஆனா எம்பெருமானுடைய இந்த அவதாரத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், புரிந்து கொள்ள இயலாதவர்கள் பரமாத்மாவை கேவலம் மீனாகவும் ஆமையாகவும் வராகமாகவும் ராமகிருஷ்ணாதி மனுஷ பாவத்தோடையும் பார்க்கிறார். சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா இதை வர்ணிக்கிறார். எங்கன்னா வரதராஜ பஞ்சாசத்துல, ஹே பிரபு தேவாதிராஜா, பிரம்மருத்ராதிகளுக்கு நடுவுல விஷ்ணுவா அவதரித்த நீ ஆவாளுக்கெல்லாம் சமமானவனாக பார்க்கப்படுகிறாய். ஏன்னா இது ஒன்றும் அதிசயம் இல்லை, பார்க்கப்படுறது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. ஏதோ ஒரு சங்கல்பத்தினால ஜெகத் ரக்ஷணம் பண்ணுவதற்காக அவதரித்த நீ உன்னுடைய அவதாரத்தை நினைத்து ஜனங்கள் மீனு ஆம வராகம் நரசிம்மம் இப்படியெல்லாம் ராமகிருஷ்ணாதி மனுஷன்தானே அப்படின்னு அவமதிக்கிறாளே, இதுல பிரம்மருத்ராதிகள் சமமா நினைக்கிறது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். பரமாத்மாவாக இருந்தாலும் கூட மானுஷத்துவம் மானையன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறபடியினால மனுவம்சத்துல பிறந்தவன் மானுஷா வைவஸ்வதோ மனுர்நாம மானனியோ மணிஷினஹா காளிதாசன் சொல்றான். மனோகம் அபத்தியம் புமான் அப்படின்ற ஒரு விற்பத்தியை கொண்டு மானுஷஹா அப்படின்னு சொல்லலாம். ஆத்மானம் மானுஷம் மண்யே அப்படின்னு இருக்கு. மனிதனாக விளங்குவதை பெருமையாக கொண்டு தேவதைகளுக்கு தான் அளித்த வரத்திற்காக கொசூரிய பிரபோ வம்சகா கொச்சால்ப விஷயாமதிகின்னு ரகுவம்சத்துல சொன்னா போல, வெண்கதிரோன் குலத்திற்கு ஓர் விளக்காய் தோன்றியவன் அப்படின்னு சொன்னா போல உயர்ந்ததான சூரிய குலத்திலே எம்பெருமான் அவதரித்தார். சைஷா த்ரையேவ வித்யாதபதிஹி வித்யாதிபதி அப்படின்னு இருக்கு. சூரியன் வேதமூர்த்தியாக வேதங்களிலே புகழப்படுகின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த சூரியனுடைய குலத்தில் தோன்றியவன் எம்பெருமானுடைய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன். சூரிய குலம் இக்ஷ்வாகு குலம், ரகுகுலம் அப்படின்லாம் இந்த குலத்திற்கு பல பெயர்கள் இருக்கு. அதனுடைய பெருமை, அந்த வம்சத்தில் பிறந்தவர்கள்லாம் அப்படி பெருமையோக பெருமையாக இருக்கக்கூடியவர்கள். காளிதாசன் இந்த நான்கு ஸ்லோகங்கள்னால அந்த குலத்தினுடைய பெருமையை நன்றாக விளக்குகின்றான். சோகமா அஜன்ம சுத்தா நாம் ஆபலோதய கர்மனாம் அப்படின்னு தொடங்கி ரகுனா மன்வயம் வக்ஷே அப்படின்னு குலத்தினுடைய பெருமையை சொல்லி இதன் மூலமாக இந்த குலத்தை பற்றி நான் வர்ணிக்க தொடங்குகின்றேன் அப்படின்லாம் காட்டுறான். பாலகாண்டத்திலே இருக்கு, ஆதிவம்ச விசுத்தா நாம் ராஜ்யாம் பரமதர்மினாம் இக்ஷ்வாக்கு குல ஜாதா நாம் வீராணாம் சத்தியவாதினாம். இது பாலகாண்டத்திலே இருக்கு. இன்னொன்னு அனர்கராகவத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். இதம் வோ யாஜ்யானாம் உடிதமுடிதம் யத்குலம் அபூத் ஸ்வதந்தி கிருஷ்ண அயம் திரிபுவனே குரோஸ்தஸ்ய விபவா யதிஷ்டம் வா குருவன்ன கிருத்ஸகரஸ் பூர்ணமுதிதம் அசௌ பூர்வேஷாம் தே சுசரித பதாகாயதமரா. உயர்ந்த யாகங்கள் பல அனுஷ்டிக்கக்கூடிய மன்னர்கள், நூறு அஸ்வமேத யாகங்களை செய்த சகரனால் ஏற்படுத்தப்பட்ட சாகரத்தை உடைய ஒரு குலம், பகீரதனுடைய தபசனால பூலோகத்திற்கு கொண்டுவரப்பட்டதான தேவலோக கங்கையை உடைய பல பெருமைகளை கொண்ட குலம், வசிஷ்டரை குலகுருவாக கொண்ட இக்ஷ்வாக்கு குலம், இந்த மாதிரியான இந்த குலத்தினுடைய பெருமை நீண்டு கொண்டே செல்கிறது அப்படின்னு சொன்னார். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எம்பெருமான் அவதரித்ததுனால மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய குலம் மிகவும் பவித்திரமடைந்தது அப்படின்னு சொல்லுவார். ஆனா அந்த மாதிரி சொல்றது அவ்வளவு ரசமா இருக்காதுன்றது பெரியோர்களுடைய அபிப்பிராயம். இந்த குலம் எம்பெருமான் அவதரித்ததனால பிரசித்தி பெற்றது அப்படின்றது இல்லை. ஏன்னா இந்த குலம் இருக்கே எம்பெருமான் தான் அவதரிப்பதற்காக சிறந்ததொரு குலத்தையும் தாய் தந்தையரும் தேடிப்பிடித்தான். ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம் இல்லையா, அதுக்கு பின்னாடி புகழ்மிக்க பரம பாவனமானதுமான சூரிய குலத்திலே எம்பெருமான் அவன் அவதரித்தான். ஏவம் தத்வா வரம் தேவா தேவானாம் விஷ்ணுராத்மவான் பிதரம் ரோசயாமாச ததா தசரதம் நிருபம். ராமாயணத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சுவாமி தேசிகன் அநேகே சவிதுஹு அப்படின்னு குலப்பெருமையை நன்றாகவே இந்த ஸ்லோகத்தில் காண்பித்தார். மேலும் பார்த்தீங்கன்னா அர்ச்சாவதார எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் இக்ஷ்வாக்கு குல தனமாகவே இந்த வம்சத்தினரனால தான் பரம்பரையாக ஆராதிக்கப்படக்கூடியவனாக எழுந்தருளியிருந்தான். அவன் மனமுகந்து இந்த குலத்தினுடைய பெருமையை பறைசாற்றுவதற்காகவே எழுந்தருளியிருந்தான். ஆகையினால கூட இந்த குலத்தினுடைய பெருமை மிக பிரசித்தமாக சொல்லப்படுகிறது. ஜாதக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்லோகத்தில் ஒரு பதம். அஜாயமானோ பகுதா விஜாயதே, பிறப்பில்லாதவன் பலவிதமாக பிறக்கின்றான் ஸ்ருதி சொல்றது. அப்படி ஸ்ருதிகளின் மூலமாக இப்படி பிரதிபாதிக்கப்படக்கூடியவனாக இருக்கக்கூடிய பரமாத்மா மற்ற ஜீவாத்மாக்களைப் போல புண்ணியபாபரூப கர்மாக்களினாலே பிறக்காமல் தேவதைகளுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி ராவணனுடைய சம்ஹாரம் செய்வதன் பொருட்டு இப்படி அவதரிக்கின்றான். தான் தேவாதி தேவனாக இருந்தாலும் கூட, பரத்வம் அதிகமாக விளங்கினாலும் கூட, மனிதனாய் வந்து பிறந்து அவனுடைய சௌலபியத்தை காட்டி இங்கே எல்லோரோடும் சமமாக பழகுகின்றான். சஹி தேவைஹி உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி அர்த்தித்தோ மானுஷோலோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். தேவஸ்ரீமான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகவான் மானையன் மானுஷத்துவம் என்று சௌலபியத்தை காட்டி ஆசிரித்தர்களுடைய ரட்சணத்திற்காக இந்த இரண்டு பிரதான குணங்களையும் வெளிப்படுத்துகின்றான். ஒரு பக்கம் தேவஸ்ரீமானா இருக்கான், இன்னொரு பக்கம் மானையன் மானுஷத்துவம் அப்படின்னு இருக்கான். என்ன பண்றான் அவன் இந்த சமயத்தில் அப்படின்னா, ஜனகதனையான் வேஷனே ஜாகரூகா, கைதேர்ந்த நடிகன் தான் ஏற்றிருக்கக்கூடிய பாத்திரத்திற்கு அனுகுணமாக எல்லா நிலைகளிலும் நடிக்க வேண்டும் இல்லையா? அதுதானே. அதபோல எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் மனைவியை பிரிந்து அதனால் கஷ்டப்பட்டுக் கொண்டு துக்கத்தை அனுபவித்துக் கொள்கிறா போல அபிநயிக்கணும். உறக்கம் இழந்தவனாக காதலியை தேடுவதில் விழிப்புடையவனாக இருக்க வேண்டும். ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கா இல்லையா? அவ ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யம் அப்படி. ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆஹரிஷ்யதி மேசுதா சீதா பர்த்தாரம் ஆசாத்திய ராமம் தசரதாத்மஜம் பாலகாண்டத்தில் இருக்கு. சூரியகுல தோன்றலா இருக்கக்கூடிய ராமனுக்கு சந்திரவம்சத்தில் தோன்றிய பிராட்டி சீதாதேவியை திருமணம் செய்து கொடுப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு நன்றாகவே சொல்றார் ஜனகன். அச்சிந்தியான் அப்பிரமேயானி குலானி நரபுங்கவ இக்ஷ்வாகூனாம் விதேகானாம் நைஷாம் துல்லியோஸ்தி கதாச்சன. லோகத்தில் எத்தனையோ குலங்கள் இருக்கு, ஆனால் இந்த இரண்டு குலங்கள் இக்ஷ்வாகு குலம் விதேக குலம், இந்த இரண்டு குலங்களுக்கு சமமாக ஒரு குலமும் இருக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த குலம் இந்த குலம். அந்யத்ர பீஷ்மாத்து காங்கேயாத்து அந்யத்ர ச ஹனுமதா ஹரிணி குரமாத்திரேன சர்மனா மோஹிதம் ஜெகத்து அப்படின்னு இருக்கு. கங்கா புத்திரனான பீஷ்மனையும் ஹனுமானையும் தவிர்த்து இந்த லோகத்துல மற்ற எல்லோரும் மான் குழம்பு உள்ள ஸ்திரீகளுடைய உபஸ்தமாகிற தோலினால மயங்கி கிடக்கக்கூடியவர். அழகா வியாக்கியானம் பண்றான். ஹனுமனுடைய பிரபாவத்தை மகான்கள் கொண்டாடுறான். அப்படிப்பட்ட ஹனுமானும் பிராட்டியை பிராட்டியினுடைய திருவடியில வணங்கி பிராட்டியினுடைய பெருமையையும் பிராட்டியினுடைய தற்பொழுது அவள் இருக்கக்கூடிய நிலையையும் கண்டு ராமபிரான் இப்படி இருக்கக்கூடியதே ஒரு பெரிய விஷயம், எப்படி இவர் உயிரோடு இருக்கார் அப்படின்னே ராமனை நினைக்கிறார் சுந்தரகாண்டத்தில் பிராட்டியை பார்த்துட்டு. பிராட்டியை பார்ப்பதற்கு முன்பு அவருக்கு வேற அபிப்பிராயம், ஒரு பொண்ணு தொலைஞ்சிட்டா அவ்வளவு கஷ்டப்படுவாளா? ஒரு பெண் தொலைந்து விட்டால் அதுவும் ராஜானாம் பகுவல்லபகான் சொல்லப்பட்டிருக்கு, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி? அதனால ஹனுமான் ராமனை பார்த்த பிறகு சீதையை பார்ப்பதற்கு முன்பு ஒரு அபிப்பிராயம், சீதையை பார்த்த பிறகு ஒரு அபிப்பிராயம். விஸ்வாமித்திரனுடைய சிஷ்யனான ராமன் இப்படி துன்பப்படுகிறாரே ஒரு பெண்ணிற்காக அப்படின்னு நினைச்சார். ஆனால் அசோகவனத்தில் சீதையை பார்த்த பிறகு துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோ யதனையா பிரபுகு தாரயத்ய ஆத்மனோ தேகம் நசோக நாவசீத தீ. பெரிய கடலை கடந்து அரிய காரியத்தை பண்ணதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், ராமன் என்னை காட்டிலும் அரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சீதையை பிரிந்த போதிலும் தன்னுடைய திருமேனியில உயிரை தரித்திருப்பது என்பது மிக கடுமையான ஒரு செயல். எப்படிதான் அவர் இருக்காரோ அப்படின்னு. எதி ராம சமுத்திராந்தாம் மேதினியும் பரிவர்த்தையே அஸ்யா கிருதே ஜெகச்சாபி யுக்தமித்தேவ மேமதிஹி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுந்தரகாண்டத்தில். ராமன் இந்த சீதைக்காக பூமியே புரட்டி போட்டா கூட போடலாம், அது தப்பே கிடையாது. இந்த உலகத்தையே மாற்றி அமைத்தாலும் அது இந்த சீதைக்காக தகும் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரத்யாயாதே பட்டண தனையேன் இல்லையா? ஹனுமான் திரும்பி வரும்பொழுது மாருதஸ்ய ஔரசஹா புத்திரா கமனேச்சாபி தத் சமஹா. வாயு புத்திரன் இல்லையா ஹனுமான், வேகமாக சஞ்சரிப்பதில் அவனுக்கு துல்லியமானவன் யாருமே கிடையாது. பிராணன் தரிப்பதற்காக காற்று ஜீவாதாரமா இருக்கு. இந்த ராமனும் சீதையும் வாழ்வதற்கு ஜீவாதாரம் எது? நான் ஹனுமான் தான் இல்லையா? எப்படி லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் காற்று என்பது இன்றியமையாததோ, அதே போல எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனும் பிராட்டியும் சேர வேண்டும் என்றால் அந்த வாயு புத்திரன் இன்றியமையாதவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். இதை வியாக்கியானத்தில் எடுக்கிறான் சகாமி அப்படின்னா சீதையினுடைய விஷயத்துல அத்தியந்தம் ஆசையுடையவன் அப்படின்னு அர்த்தம். சகாமின்னா ஹனுமான் வரத்துக்கு முன்னாடியே அவர் அப்படிதான் இருக்காரு. ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு சகாமினம் தீனம் அதீன சத்துவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹனுமானோ ராமன் சீதையினிடத்துல ராமனை வர்ணிக்கும் பொழுது நித்தியம் தியானபரோ ராமஹா நித்தியம் சோகபராயணஹா நான்ய சிந்தையத்தை கிஞ்சித் சத்து காமவசம் கதா அப்படின்னு சொல்றார். எப்பொழுதும் பிராட்டியான உன்னையே தியானம் செய்து கொண்டிருக்கிறார், எப்பொழுதும் சோகத்தினாலே பீடிக்கப்பட்டவனாக இருக்கிறார், எப்பொழுதும் காமவயப்பட்டவனாகவே இருக்கிறார், வேற எதையும் சிந்திப்பது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல சொல்றா, இயம் சாயத்கிருதே ராமா சதுர்பிஃ பரிதப்யதே பிராட்டிய முதல் முதல்ல பார்க்கும்பொழுது இதோ சீதை அப்படின்னு இருக்கு. எந்த சீதைக்காக ராமன் நான்கு விதமான கஷ்டங்களை அடைகிறாரோ அப்படின்னு சீதையின் இடத்துல நான்கு விதமான கஷ்டங்களையும் எடுத்து சொல்கிறார் ஹனுமான். ஆனா இந்த மாதிரியான பிரமாணங்கள் மூலமாக தெரிகிறது சீதையின் இடத்தில் அளவிட முடியாத ஒரு காதலை உடையவன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்றது நன்கு நமக்கு வியாக்கியானங்கள் வாயிலாக புலப்படுகிறது. கல்பாகாராம் அப்படின்னு ஸ்லோகத்தில் அடுத்த பதம், கல்பாகாரம்னா கல்பகாலம் போன்ற ஒரு கொடியதான ஒரு இரவு. மறுநாள் போருக்கு போகணும், ஒரு நாள் கழிச்சு போகலாம் அப்படின்னு ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு ஒரு நாள் கழித்து போகலாம் என்று முடிவு செய்யப்படுகிறது. எப்படா அன்னைக்கு ராத்திரி கழியும்னு உட்கார்ந்துருக்கார் ராமன் இல்லையா. சம்ஸ்லேஷம் இல்லாத சமயங்கள்ல இரவானது மிக நீண்டதாக கொடியதாக இருக்கும் இல்லையா. ராமன் ஆரண்ய காண்டத்துல எம்பெருமானே சொல்றார் இத, சீதையை பிரிஞ்சு இருக்கும் பொழுது. அப்படி பிராட்டியை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான் எம்பெருமான். ஒரு வருடம் கூட ஒரு மாத காலம் போல இருக்கும், ஒரு இது கூட சாதாரணமா முடிஞ்சு போயிடும், ஒரு மாதம் கூட ஒரு வருஷம் போல இருக்கும். இதெல்லாம் மேகதூதத்துல காளிதாசனும் வர்ணிச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே. அதுவும் ஹனுமான் வாயிலாக ராவணனுடைய நகரத்துல பிராட்டி படும் துன்பங்களை கேட்ட பின்பு எம்பெருமானுக்கு எப்படி தூக்கம் வரும். அதுவும் தன்னுடைய பிராண நாயகி இருக்கும் இடம் தெரிந்து அவளை அடைவதற்கான ஆயத்தங்கள் செய்து மறுநாள் காலையில் சைன்யத்தோட புறப்பட தயாராக இருக்கும் பொழுது முன்னாள் இரவு எப்படி அவனுக்கு தூக்கம் வரும். அதனால ஜனகதனியான் வேஷனே ஜாகரூகா அப்படி அவன் கண்கள் அவனுடைய இமைகள் இமைக்க மறந்து அவன் விழித்திருந்தான் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயமாக இந்த ஸ்லோகமானது முதல் ஸ்லோகமானது சுவாமி தேசிகனாலே இயற்றப்பட்டிருக்கிறது. இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்துல நாம் சந்திக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.